الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير، الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தியாகம் செய்யக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றார். எந்தளவு பொருளால், உடலால், நேரத்தால் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்வோமோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி அவைகளை செலவழிப்போமோ, அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்றார். அவர்களோடு அல்லாஹ் அன்பு வைக்கின்றார். இந்த தியாகத்தின் பெரியொரு தியாகிதான் தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். தல்ஹா பின் உபைதில்லா ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி, பாரியொரு தியாகியாக இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கப்படுகிறார்கள். இஸ்லாத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக, மார்க்கத்துக்காக தன்னால் முடியுமான தியாகங்களை செய்தார். ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வரலாறை படிக்கும் பொழுதும் அந்த சஹாபாக்கள் ஒவ்வொருவர்களும் தங்களால் முடியுமான அனைத்து தியாகங்களையும் செய்துவிட்டுதான் சொருக்கவாதி என்ற பெயரை எடுத்து மௌத்தானார்கள். தியாகம் செய்யாமல் யாரையும் பார்த்து நபி அவர்கள் சொருக்கவாதி என்று சொல்லவில்லை. கஷ்டப்படாதவர்களுக்கு நபி அவர்கள் சொருக்கத்துடைய நன்மாராயத்தை யாருக்கும் கொடுக்கவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கஷ்டப்பட்டவர்கள், தியாகம் செய்தவர்கள், பொருளை செலவழித்தவர்கள், உடம்பை, உயிரை இதெல்லாம் செய்தவர்களுக்கு மாத்திரம்தான் நபி அவர்கள் சொர்க்கத்துடைய நன்மாராயத்தை கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த காலத்தில் யார் சொர்க்கவாதி, யார் நரகவாதி என்றெல்லாம் நபிக்கு தெரியும். உஹதுடைய யுத்தம் நடக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை பார்த்து சொன்னாங்க, இவர் நரகவாதி. முஸ்லீம்களுடைய தரப்பில் நின்று யுத்தம் செய்கிறார், ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இவர் நரகவாதி. அவருடைய பேர் குஸ்மான், உஸ்மான் அல்ல, குஸ்மான். காஃப் ஸா அலிஃப் மீம் அலிஃப் நூன், குஸ்மான். ஒரு சஹாபி சொல்றார், இவ்வளோ வீரமாக யுத்தம் செஞ்சார், எந்த காஃபிர் முன்னால வந்தாலும் விடமாட்டார், கழுத்தை வெட்டிடுவார். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து நரகவாதி என்று சொன்னாங்க? நான் அவருக்கு பின்னாலேயே போனேன். முன்னால எந்த காஃபிர் வந்தாலும் அவர் விட்டு வைக்க மாட்டார், குஸ்மான். இப்ப ஒரு காஃபிர் இவருடைய உடம்புல வெட்டிட்டார், உடனே இவர் கீழே விழுந்துட்டார். விழுந்ததோடு நான் போய் சொன்னேன், சஹாபி சொல்றார், நீ எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, நீ இவ்வளோ பேரை கொலை செஞ்சா இஸ்லாத்துக்காக. அவர் சொன்னார், நான் இஸ்லாத்துக்காக போராட வரலனா, நான் வந்தது என்ற குடும்ப பெருமைக்காக. எனக்கு புகழ் கிடைக்க வேண்டும், எனக்கு பெருமை கிடைக்க வேண்டும், அதற்குத்தான் நான் வந்தேன். சஹாபி யோசிக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனாலேயோ தெரியாது நரகவாதி என்றாங்க இவர். கொஞ்ச நேரமாகி இவருக்கு அதாவது தாங்க இயலாது. என்ன செய்தார், ஒரு வாளை கீழே வச்சு அந்த வாளுக்கு மேல அப்படியே படுத்து கொண்டார். உடனே தன்னைத்தான் தற்கொலை செய்து கொண்டார். உடனே அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னது சரி, நீங்க சொன்னது சரி, நான் பின்னால போனேன். இவ்வளோ வேகமா யுத்தம் செய்கிறார் இஸ்லாத்துக்காக என்று பார்த்தேன். கடைசியில் அவர் தன்னை தற்கொலை செய்து கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க நரகவாதியர். நபி அவங்களுக்கு தெரியும், அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருந்தார் யார் சொருக்கவாதி யார் நரகவாதி. தியாகம் செய்தவர்கள் எல்லாம் சொருக்கவாதிகள், கஷ்டப்பட்டவர்கள் எல்லாம் சொருக்கவாதிகள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் ஜன்னத்த லதஷ்தாக்கு இலா அம்மாரின் வ சல்மானின் வ மிக்தாத். மூன்று பேரை சொர்க்கம் விரும்புகின்றது. நாங்க சொர்க்கத்தை விரும்புகிறோம், ஆனால் மூன்று பேரை சொர்க்கம் விரும்புகின்றது. சொன்னாங்க, இன்னல் ஜன்னத்த லதஷ்தாக்கு இலா சல்மான், சல்மானை சொர்க்கம் விரும்புகிறது, அம்மார் ரதியல்லாஹன் அவர்களை சுவர்க்கம் விரும்புகிறது, மிக்தாத் ரதியல்லாஹன் அவர்களை சுவர்க்கம் விரும்புகின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அனைவர்களும் தியாகிகள். இந்த வரிசையில தான் தல்ஹா பின் உபைதில்லா ரதியல்லாஹன், தல்ஹா என்ற பெயர் நாங்க வைக்கிறது போறோம். தல்ஹா என்ற பெயரை வைக்கணும்னா அங்க தல்ஹா என்ற பெயர் மிக முக்கியமான பெயர், முக்கியமான சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தல்ஹா ரதியல்லாஹு அன் அவர்கள் நபி அவர்களோடு எவ்வளோ அன்பு வைத்திருந்தாங்கண்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தல்ஹாவை பார்த்து, தல்ஹா பூமியில நடந்து திரியக்கூடிய ஒரு ஷஹீத பார்க்கணுமாக இருந்தா தல்ஹாவை பாருங்க. பூமியில நடந்து திரியக்கூடிய ஒரு ஷஹீத பார்க்கணுமாக இருந்தா தல்ஹாவை பாருங்க. உஹதுடைய யுத்தம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, உஹதுடைய யுத்தம் என்றாலே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தான். உஹதுடைய யுத்தத்தில் பாரிய தியாகம் செய்தது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தான். தல்ஹா பின் உபைதில்லா ரலியல்லாஹு என்று சொல்லுவது, அவருக்கு மூன்று பேர், தல்ஹதுல் கைர், தல்ஹதுல் ஜூத், தல்ஹதுல் பையாத். நபி அவர்கள் வைத்த பெயர்கள் தல்ஹதுல் ஜூத், தல்ஹதுல் கைர், தல்ஹதுல் பையாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹாவுக்கு பின்னால சேர்த்தாங்க புனை பெயர்கள் எல்லாம். என்றால் உஹதுடைய யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி 12 முஸ்லீம்கள் இருந்தார். என்றால் காபிர்களுடைய முடிவு இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொலை செய்ய வேண்டும், நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும். 12 சஹாபாக்கள்ல 11 பேர் நபி அவர்களை பாதுகாத்தார். இதுல தல்ஹா ரலியல்லாஹுனுடைய சேவைதான் ஆக உயர்ந்தது. தல்ஹா ரலியல்லாஹுன் அவர்களுடைய என்ன செஞ்சாங்க, தல்ஹா ரலியல்லாஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த அம்பு வால் வெட்டு இதுக்கெல்லாம் தண்டை கையை கொடுத்தார், தண்டை கையை கொடுத்தார். சொல்றாங்க, தல்ஹா ரலியல்லாஹுடைய இந்த கை அப்படியே வெட்டப்பட்டுச்சு. உஹதுடைய யுத்தத்தில் கை, அதாவது கரண்டை கையோட கை வெட்டப்பட்டுச்சு. ஒரு கை மத்த தல்ஹாட கை அப்படியே சொத்தி ஆயிடுச்சு. தல்ஹா ரழியல்லாஹுன் அப்படியே கீழே உளுந்து கிடக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹதுடைய யுத்தத்தில் உங்களுக்கு தெரியும், நபி அவர்களுடைய நெத்தியில ரெண்டு ஆணி நுழைஞ்சிருந்துச்சு. இதை எடுக்க சஹாபாக்கள் ஓடி வாராங்க, ரத்தம் வடியுது நபியுடைய. நபி அவங்க சொன்னாங்க, தல்ஹாவை பாருங்க, என்ன பார்க்க வாரோம், தல்ஹாவை பாருங்க போய். ஏ நபிக்கு தெரியும், தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு உஹதுடைய யுத்தத்தில் செஞ்ச சேவ. சஹாபாக்கள் தல்ஹா ரழியல்லாஹு போய் பார்த்தா 70 காயம் மேல, 70 காயம். ஏனென்றா நபி அவர்களுக்கு கல்லால எரிஞ்சாங்க, அதுக்கும் கையை கொடுத்தார், சலைய கொடுத்தார், வாளால வெட்டினாங்க, அம்பை தாங்க, முழுதுக்கு உடம்ப தான் கொடுத்தார். தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வச்சிருந்த அன்பு நபி அவங்களுக்கு ஒன்றும் பற்றப்படார். இந்த நேரம் தான் இப்னு கமியா என்ற காபிர் என்ன செய்தான், ரெண்டு கல் எடுத்து ரசூலுல்லாஹ்க்கு எரிஞ்சார். அந்த கல்லு தான் நபியுடைய உதட்டில் பட்டு பல்லு பறந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தல்ஹாவை பாருங்க. இப்ப தல்ஹா ஷஹீத் என்று தான் நினைச்சாங்க நபி அவங்க, மௌத் ஆயிட்டார் தல்ஹா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப உஹதுடைய யுத்தம் முடிஞ்சு பார்த்தா தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு கை வெட்டப்பட்டிருக்குது, ஒரு கை சொத்தி, 70 காயம் உடம்புல தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு. இப்படி இருக்கும் பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலைக்கு மேலே ஏறணும், உஹது மலைக்கு மேலே ஏறணும் நபி அவங்க. நபி அவங்க இடுப்பில் ஒரு காயம் இருந்துச்சு. தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உட்கார்ந்து கொள்றேன், இந்த முதுகுக்கு மேலே ஏறி ஏறுங்க. நீ ரசூலல்லாஹ் ஏறையிறார் இடுப்பு ஒருத்தம். தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கீழே இருக்கிறேன், எனக்கு மேலே காலை வச்சு நீங்க ஏறுங்க மேலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவடத்திலேயே சொன்னாங்க, தல்ஹாவை பார்த்து உலகத்தில் நடந்து திரியக்கூடிய ஒரு ஷஹீத பார்க்கணும்னா தல்ஹாவை பாரு. நான் நினைச்சேன் உஹதுலேயே மவுத் அண்டு, ஆனா அதே சொத்தி கையோட வாழ்ந்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளோ தியாகம் செஞ்சதால தான் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, நாலாவது தல்ஹா ஃபில் ஜன்னா. அபூபக்கர் சொர்க்கத்தில், உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி, அலி சொர்க்கவாதி, நாலாவது சொன்னாங்க இந்த தல்ஹா சொர்க்கவாதி. இந்த தல்ஹா சொர்க்கவாதி, சொர்க்கத்துடைய சர்டிபிகேட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே கொடுத்துட்டு போயிட்டார். உஹது மாத்திரம் அல்ல, முழு யுத்தங்கள்ல நபியோட இருந்து இஸ்லாத்தை பாதுகாக்க. சகோதரர்களே, தியாகம் இல்லாம சொர்க்கத்தை அடையல, அடையல அது தியாகம் இல்லாம, வேர்வை சிந்தாம, ரத்தம் சிந்தாம, கஷ்டப்படாம, லேசா சொர்க்கத்து போலுங்கண்டா அல்லாஹ் கேட்கிறார் குர்ஆன்ல, அம் ஹசிபதும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யாதிக்கும் மதலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸதுஹுமுல் பஸா வல்லரா وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. நீங்க நினைச்சீங்களா லீசா சொர்க்கம் போ, நல்ல வயிறு ஃபுல்லா திண்டு, நல்ல சாப்பிட்டு இன்பமா இருந்து சொர்க்கம் போலாம் நினைச்சீங்களா, அல்லாஹ்வே அம் ஹசிபதும் அந்த சும்மா லேசா சொர்க்கம் போறது. வலம்மாயிக்கும் மெதலுள்ளவீன கபலிகும், உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் செய்த தியாகத்தை போன்று நீங்கள் தியாகம் செய்யாமல் லேசா சொர்க்கம் போ கிடைக்காது சகோதரர்கள், லேசா போகல. அது போறணும், லேசா போறணும் வேற இடம் இல்லை. அது லேசா பேசுறலாம், உலகத்துல கஷ்டப்பட தேவையில்லை அதுக்கு. அதுக்கு ராவெல்லாம் முடிச்சிருக்க தேவையில்லை, அதுக்கு காசு செலவழிக்க தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை அதுக்கு. உலகத்தை நினைச்ச மாதிரி வாழ்ந்தா பேசிடலாம், அது நினைச்சதெல்லாம் செஞ்சு நினைச்ச மாதிரி வாழ்ந்தா. இந்த ஆயத்து இறங்குது எப்ப தெரியுமா? ஹப்பாப் பின் அரத்ரதி அல்லாஹு என்ற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வாரா, அல்லாஹ்வோட உதவி வராதா, நெருப்புல படுக்க வச்சிருக்க ஆள், அப்புறம் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கினார். லேசா சொல்ல போறீங்களா? நினைத்துக்கூடிய சகோதரர்களே, இலேசாக சொர்க்கம் யாருக்கும் போகிறார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, 70,000 பேர் இந்த சமூகத்தில் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவார். 70,000 பேர். அப்போ உக்காஷான்னு சஹாபி இருந்தாங்க, உக்காஷா, இவர் எழும்பினார். யா ரசூலல்லாஹ், உதுல்லாஹ யஜ்அலனி மின்ஹும், அந்த 70,000 பேர்ல நானும் வாரத்துக்கு துவா செய்ய யா ரசூலல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, அந்த மின்ஹும் பார்த்துட்டு சொன்னாங்க, நீ அதுல ஒரு ஆள் தாங்க. எப்படி தெரியும் நபிக்கு தெரியுமா இல்லையா சொர்க்கவாதி எல்லாம்? ரசூலுல்லாஹ் தெரியும், இவர் சொர்க்கவா, அந்த மின்ஹும் தான், நீ அந்த 70,000 பேர்ல ஒரு ஆள் தான். எப்படிங்கும் இதற்காண்டு இன்னொரு சஹாபி யா ரசூலல்லாஹ் இணைக்கும். நபி உடனே சொன்னாங்க, அவரோட மனசை உடைக்கல, சபக கபிகா உக்காஷா, உங்களை விட உக்காஷா முந்திட்டார். என்ன சொன்னாங்க? உங்களை விட உக்காஷா முந்திட்டார். உக்காஷா ரலியல்லாஹு எல்லாம் செஞ்ச தியாகம் நபி அவங்களுக்கு தெரியும், இவர் சொர்க்கவாதி, இவர் நரகவாதி, இவர் சொர்க்கவாதி, இவர் நரகவாதி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும் அந்த காலத்தில். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்களும் தியாகம் செய்வோமாக இருந்தார். ஒரு நாள் இந்த தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் உம்மு குல்சூம் கல்யாணம் முடிச்சிருந்தார். ஒரு நாள் ராவு தூங்காம புரண்டு புரண்டு இருக்கிறார். தல்ஹா ரலியல்லாஹுடைய மனைவி இடத்துல மனைவி கேட்டாங்க, என்ன புரண்டு புரண்டு இருக்கிறீங்க தூங்காம? சொன்னாங்க, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அதை ராவு சதக்கா கொடுக்க கிடைக்கல எனக்கு. சொன்னாங்க, உம்மு குல்சூம் அபூபக்கர் ரலியல்லாஹு மகள் உம்மு குல்சூம், அதுக்கு என்ன, காலையில் எலும்பியாத சதக்கா கொடுத்துருவோமே இன்ஷா அல்லாஹ். காலையில் எலும்பினதோட சொன்னாங்க, முழுதையும் கொடுத்துருங்க சதக்கா, ஒரு தீனார் கூட வைக்கல, அவ்வளோ சதக்கா கொடுத்துட்டார் காலையில். ஏன் சஹாபாக்களுடைய சுகுபத்தில் வாழ்ந்தவங்க அப்படித்தான், நபி அவங்களோட இருந்தவங்க அப்படித்தான். அதனாலதான் நபி அவங்க லேசில யாரையும் பார்த்து சொர்க்கம் கொடுக்கல. நபி அவங்க சொர்க்கத்துடைய பட்டம் கண்ட நின்ற ஆக்களுக்கெல்லாம் நபி கொடுக்க இல்லை. நபிக்கு தெரியும், இஸ்லாத்தை தழுவினதோட தல்ஹாவை கட்டி வச்சுட்டாங்க, வீட்டுக்குள்ள கட்டி வச்சாங்க இஸ்லாத்தை உடல்ல தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஆலோசனையிலே வாழ்ந்தாங்க தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. பஸ்ரால வச்சு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட இருக்கும் பொழுது யாரோ ஒரு ஆள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அம்பெஞ்சார். தல்ஹா ரலியல்லாஹு உடம்புல பட்டு ஷஹீத் ஆயிட்டார். சொல்றாங்க, அம்பெய்தவர் மர்வான் என்பதாகவும் சொல்றார். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அம்பெய்தார், அம்பு பட்டு ஷஹீத் ஆயிட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு தல்ஹா ரலியல்லாஹுடைய உடம்பு எடுத்து அழுதுட்டு சொன்னாங்க, சொன்னாங்க, நபி அவங்க சொல்றதை கேட்டிருக்கேன், ஷஹீத் நீங்க. சகோதரர்களே, யார் யாரையெல்லாம் நபி சொர்க்கத்துடைய பட்டம் கொடுத்தாங்களோ அதுல அவ்வளோ பேர் ஷஹீதா. நாங்க பாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு தவிர உமர் ரலியல்லாஹு ஷஹீத், உஸ்மான் ரதியல்லாஹு ஷஹீத், அலி ரதியல்லாஹு அன் ஷஹீத், இப்ப தல்ஹா ரதியல்லாஹு அன் ஷஹீத் ஷஹீதானார். சகோதரர்களே, தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு ஜனாஸா பஸ்ரால இருக்குது, ஈராக்ல பஸ்ரால அடக்கம் செஞ்சாங்க தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு ஜனாஸாவை. எதை சொல்ல வாரமெண்டா சகோதரர்களே, தியாகம் ஏழுமான அளவு. என்னால என்ன ஏழு, நாங்க விளையாடப்படாது இந்த விஷயத்துல, சொருக்கத்துடைய விடயத்தை நாங்க கனவு கண்டப்படாது. என்னால என்ன ஏழு இஸ்லாத்துக்கு செய்ய, ஆக குறைஞ்சது எனக்கிட்ட இஸ்லாத்தை எடுத்து நடந்தால் ஒவ்வொரு சுன்னத்துகளையும் ஒவ்வொரு கட்டளைகளையும் அல்லாஹுடைய என்ற குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பமாக்குறது, என் மனைவிய என் பிள்ளைகள் ஆக குறைஞ்சது. என் ஃபித்னாவுடைய காலம் இது, எங்களுக்கு தெரியும் முசீபத்துடைய காலம் இது. ஒரே ஒரு வழி எங்கட குடும்பத்தை இஸ்லாத்துல போடுறது மட்டும்தான், இஸ்லாத்துல போடுறது மட்டும்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகள், இந்த சஹாபாக்களுடைய செய்திகள் எங்களுக்கு படிச்சு தருகிறதான். தியாகம் செய்ய, தியாகம் செய். எவ்வளவு உங்களால ஏழுமோ அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு முயற்சி செய்யணுமோ முயற்சிங்க, உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்க செலக்ட் பண்ணப்பட்ட ஆக்கள் முஸ்லீம்கள், தியாகத்துக்கு என்று உங்களால என்ன தியாகம் செய்யணும் இந்த காலத்தில், இஸ்லாத்துக்காக நீங்க சம்பாதிச்ச பணத்தை கொடுக்கலாம், உங்களோட பிள்ளைய ஹாபிஸாக்கலாம், உங்களோட பிள்ளைய ஆலிமாக்கலாம், நீங்க ஒவ்வொரு தொழுக இபாத பரம்புகளை தொடர்ந்து செய்யலாம், நீங்க ஹராத்தை விட்டு தவிந்து வாழலாம். நீங்க இஸ்லாத்துக்கு செய்ய வேண்டிய ஆகப்பெரிய உதவி இருந்தா இஸ்லாத்தை வளர்க்காட்டி பரவாயில்லை, இஸ்லாத்தை செஞ்சா போதும்னா, இஸ்லாத்தை வளர்க்காட்டி பரவாயில்லை. இது ஆகப்பெரிய தியாகம் சகோதரர்களே. ஒரு ஹராத்தை விடுறது, ஃபர்ள செய்யறது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எடுத்து நடக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்கு. ஒரு ஆளுக்கு தாடி வைக்கிறது லேசு இல்லை, தாடி லேசா வைக்கணுமா, கிழவனை பாரு, கிழவ கூட வலிச்சுப்பார் தாடியை. ஒரு சுன்னத்தை வைக்கிறார் தாடியை, ஏன் வைக்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொருத்தத்தை நான் அடையணும். தாடி வைக்கிறார் ஸ்ரீதேவி, அவர் லேசில்ல தாடி வைக்கிறார். பாதையில் ஒரு பொம்பளை போறால் அந்த பொம்பளைய பார்க்காம விடுறது லேசி இல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் ஒரு பெண்ணை பார்க்கிறத விட்டும் பார்வையை தாழ்த்தினால் இபாதத்துடைய ருசியை அல்லாஹ் கொடுத்தான் அவருக்கு. இபாதத்துடைய ருசி லேசில்லை, இதெல்லாம் சின்னதா நினைக்கிறோம். இவைகள் தான் நாங்கள் இஸ்லாத்துக்கு செய்ய வேண்டிய சகோதரர்களே. சுன்னத்துகளை ஹயாத்தாக்குறது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேற்றுறது, அதற்கு தான் அல்லாஹ் சந்தர்ப்பமாக உலக வாழ்க்கையை தந்திருக்கிறார். சஹாபாக்களுடைய வரலாறுகள் இதுதான் சொல்லுது சகோதரர்களே. எனவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உண்மையான அந்த சஹாபாக்களை போன்று வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தை யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. வாஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على محمد وبارك على محمد. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نسألك خير ما سألك عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم، ونعوذ بك من شر ما استعاذك عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم. أنت المستعان وعليك البلاء، ولا حول ولا قوة إلا بالله. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.